அன்னார் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. எண்ணிறந்த விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. எண்ணிடில் வரும் வரும் எண்ணா நிலை பல, எண்ணிடில் வரும் வரும் எண்ணா நிலை பல, என்னால் சொல்லத்தகுமோ. விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. எண்ணிறந்த விண்ணோர் தோழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. இந்திரன் இருந்து தொழும் பாஸ்கரமலை கிழக்கே, வருணன் வணங்கி நிற்கும் தண்டமலை மேற்கே. இந்திரன் இருந்து தொழும் பாஸ்கரமலை கிழக்கே, வருணன் வணங்கி நிற்கும் தண்டமலை மேற்கே. காலன் கை கூப்பி தொழும் கூப்பி தொழும் அமராச்சலம் தெற்கே. காலன் கை கூப்பி தொழும் அமராச்சலம் தெற்கே. குபேரனும் குணசீலரும் பெரும் யோகியும் தவஞானியும் அரிதான தவமியற்றும் திரிசூலமலை வடதிசையில் சூழ்ந்திருக்கும் விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. எண்ணிடில் வரும் வரும் எண்ணா நிலை பல, எண்ணிடில் வரும் வரும் எண்ணா நிலை பல, என்னால் சொல்லத்தகுமோ. விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. பஞ்சாட்சர நிகர் மந்திரம் இல்லை, ருத்ராட்சர நிகர் அணிகலன் இல்லை. பஞ்சாட்சர நிகர் மந்திரம் இல்லை, ருத்ராட்சர நிகர் அணிகலன் இல்லை. பக்திக்கு நிகரான வழிமுறையில்லை, முக்திக்கு நிகரான பரமபதம் இல்லை. அருணாச்சலம் நிகர்கூறிட ஒரு வாசகம் எங்கில்லையே. மலைமேறுவும் இணையில்லையே, கைலாசமும் இணையில்லையே. திருவென்றும் அருளென்றும் மலைவடிவாக சிவபெருமான் வீற்றிருக்கும் விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட புண்ணியமே. எண்ணிடில் வரும் வரும் எண்ணா நிலை பல, எண்ணிடில் வரும் வரும் எண்ணா நிலை பல, எல்லால் சொல்ல தகுமோ. விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனை எண்ணிட நீண்ட புண்ணியமே. எண்ணிறந்த விண்ணோர் தொழும் திரு அண்ணாமலைதனே, எண்ணிட புண்ணியமே.